சிந்து காவடி நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை அது சொல்ல தெரியவில்லை ராசாவே. என்ன சொல்லுவேன், என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்குறேன் தூக்கத்தை வாங்கல. பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி. கண்மணி ஏன் கண்மணி தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி. நானும் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. அந்த வர்ணம் கொஞ்ச நீரம் அந்தமே முள்ளானதால் இந்த நெஞ்சில் ஒரு பாரம். பணங்காச கண்டு விட்ட புலி கூட புள்ள தின்னும் கலிகாலமாச்சுதடி கண்மணி ஏன் கண்மணி. அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி கண்மணி. தூரத்து தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சுனாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. பச்சை குழந்தையின்னு பாலூத்தி வளர்த்த பால குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி தூரத்து தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சுனாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. சூத்ராய நமஹ, ஓம் வாத்சாய நாய நமஹ, ஓம் அதிவீர ராம பாண்டியாய நமஹ. நீ நித்தினி, நீ சித்தினி, நீ பத்மினி, நீ சங்கினி. பெண்ணுக்கும் என்னாலும் உள்ள கதை. குயிலே குயிலே பூங்குயிலே Thank you.